La la la la la Vindadil oori vandad kaayam Vindadil oori vandad kaayam Kaayam vendad kodi ha la la வந்ததில் ஊறி வந்தது காயம் காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டு விடாமல் உன்பதம் மேவும் விஞ்சயர் போல அடியேனும் விண்டு விடாமல் உன்பதம் மேவும் விஞ்சயர் போல அடியேனும் நன La na na na na na na na Vand vinasa munkali teera Van shiva jnana vadivahi na na Vand vinasa முன்கலி தீர வண் சிவஞான வடிவாகி வன்பதமேறி என் களையார வந்து அருள் பாத மலர் தாராய் நன வந்து விநாத முன்கலி தீர வண் சிவஞான வடிவாகி வன்பதமேறி என் களையார வந்து அருள் பாத மலர்த்தார எந்தன் உள் ஏக செஞ்சுடராகி என் கண்ணில் ஆடும் தழல் வேணி எந்தயர் தேடும் அன்பர் சகாயரு எங்கள் சுவாமி அருள் பல எந்தன் உள் ஏக செஞ்சுடராகி என் கண்ணில் ஆடும் தடல் வேணி எந்தயர் தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள் பால நலரி நன ததன சுந்தர ஞான மென்குரமாவு தன் திருமார்பில் அணைவோனே சுந்தர ஞான மெல்குரமாது தன் திருமார்பில் அணைவோனே குரமாது திருமார்பில் அணைவோனே சுந்தரமான செந்திலில் மேவும் சுந்தரமான செந்திலில் மேவும் கந்த சுரேசர் பெருமாளே கந்த சுரேசர் பெருமாளே வன்பதமேறி என் களையார வந்து அருள் பாத மலர்த்தாராய் பாத மலர்த்தாராய் பாத மலர்த்தாராய் ஹானா